ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥേതിരാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണഹരിത്രാത് സംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്താ ഇതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാരണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാവിവാന്യാം ഗോദാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ. ആസ്തിക അൻപർകൾ അനേവർക്കും അടിയനുടിയ നമസ്കാരങ്ങൾ. ഇന്ന നന്നാളില് വേദം അനൈത്തുക്കും വിത്താകും എന്ന തലപ്പിലേ ഉണ്ട് മതകളിട്ടൻ എന്ന പതിനെട്ടാവത് പാസുരത്തിനുടിയ അർത്ഥങ്ങളെ അനുഭവിക്ക ഇരിക്കുന്നോം. ഇന്ന് വൈകുണ്ഠ ഏകാദശി തൃണാൾ. വൈകുണ്ഠ ഏകാദശി അന്നിക്ക് ദേവതകൾ എല്ലോരും ഭഗവാനെ സേവിക്ക വൈകുണ്ഠം പോകുകാർ അപ്പടിക്കുന്നത്. എല്ലാ ദേവതകളും ചെല്ലുകാർ അപ്പു ശാസ്ത്രം. അന്നിക്ക് கோபுரவாசல் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த சமயத்தில் நாமும் அவர்களோடு நுழைந்தால் பகவானை நன்றாக சேவிக்க முடியும் அப்படின்றதுனால்தான் பரமபத வாசல் அப்படின்ற ஒரு பிரக்கிரியை ஏற்பட்டிருக்கிறது. சுத்தம் பாகவதசிய அன்னம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணு பத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்ததான லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒரு தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக இந்த இடத்திலே காட்டுகிறாள். இதுல இன்னும் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இப்போ மேலும் சாமான்யமாகவே பார்த்தால் இந்த பாசுரம் பிராட்டியையும் பெருமாளையும் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்ல, இந்த பாசுரம் திருப்பாவை ஜீயர் என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீபாஷ்யகாரருக்கு மிக உகந்த பாசுரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலையும் சரித்திரங்கள் பிரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அத்துழாய் விஷயமாக சில சரித்திர கதைகளும் இந்த பாசுரத்தினால சொல்லப்படுகிறது. இப்போ பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுது அதனுடைய அர்த்தத்துக்குள்ள நம்முடைய மனசானது லயிக்கணும், அப்பதான் அது விசேஷ பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யும் பொழுது திருநாமங்கள் விஷயமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாதவாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்போ எம்பெருமான் லக்ஷ்மியோட கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத மனசானது தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏற்கனவே சொன்னோம், பாஷ்யகாரரை மிகவும் ஈடுபடுத்திய பாசுரம் இந்த பாசுரம். அதே மாதிரி வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் பார்க்கும்பொழுது பூர்ணமாக மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான பாசுரம். அதனாலதான் மகாலட்சுமியினுடைய அக்ஷரமாக இருக்கக்கூடிய உக்காரத்தில் ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா அப்படின்னு மகாநாராயண உபனிஷத் வாக்கியம். அந்த மகாநாராயண உபனிஷத் வாக்கியத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே காட்டுகிறாள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் அப்படின்னு காட்டுகிறாள். மகாவிஷ்ணுவினாலே தரிக்கப்படக்கூடியவள் மகாலட்சுமி. உத்கீதம் என்ற உயர்ந்த சாம கானத்தினாலே ஆராதிக்கப்படக்கூடியவள் மகாலட்சுமி. உத்கீத பிராண வித்யை என்கின்ற பிரம்ம வித்யையின் மூலமாக லக்ஷ்மி நாராயண தத்துவத்தை சாஸ்திரமானது உணர்த்துகின்றது. அதே மாதிரி நம்முடைய ஹிருதயத்திலும் கூட லக்ஷ்மி நாராயண தத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதை சொல்லக்கூடியது இந்த பாசுரம். உத் அப்படின்ற சப்தத்தினால் அழைக்கப்படக்கூடியவள் மகாலட்சுமி. உத்தமன் அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்ற இடத்திலேயே இந்த அர்த்தத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். உத்தோடு கூடியவன் உத்தமன், அப்போ லக்ஷ்மியோடு கூடிய நாராயணன் என்பதாக பொருள். உத்தம புருஷத்து அந்யஹா பரமாத்மேதி உதாகிருதஹா என்பதாக பகவத்கீதையிலும் பெருமாள் சில விஷயங்களை எடுத்துச் சொல்கிறாள். ஆண்டாள் இந்த 18வது பாசுரத்தில் ஊ என்கிற அக்ஷரத்தில் உத்கீத சாமத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறாள். சாமவேதத்தில் இருக்கக்கூடியதான, சாந்தோக்கிய உபனிஷத்தில் மிக பறக்க பேசப்பட்டிருக்கக்கூடியதான உத்கீத சாம கானத்தை ஆண்டாள் நாச்சியார் இங்க காட்டுறாள். இதுக்கு பேர் வந்து உத்கீத பிராண வித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. உத்கீத உபாசனம் என்றெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது அத்தியாயத்தில். இப்போ முன்னாடி பாசுரத்துல ஆச்சாரியன் விஷயமாக பார்த்தோம், இந்த பாசுரத்துல மகாலட்சுமி விஷயமாக பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய கட்டாட்சமானது சித்திக்கவே சித்திக்காது என்பதை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கே உணர்த்துகிறாள். நகசின் நாபராத்தியதி இல்லையா, பாபார்கானாம் சுபார் வதார்கானாம் சுபார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாத்தியன நகசின் நாபராத்தியதி என்பது பிராட்டியினுடைய வார்த்தை. தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ராமனும் தவறு செய்திருக்கிறார், நானும் தப்பு பண்ணியிருக்கேன், நீயும் தப்பு பண்ண வந்தா. இந்த ராட்சச ஸ்திரீகளை அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு சொல்றியே, இது தப்பு இல்லையா? அவள்லாம் இப்பத்திக்கு ராவணனுடைய ஆஜ்ஞையை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதனால அவர்கள் ராவணனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாளைக்கே விபீஷணன் வந்து என்னை ஸ்தோத்திரம் செய் அப்படின்னு சொன்னான்னா விபீஷணனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள். இதுல ஒரு சாஸ்திரார்த்தம் பிராட்டி சொல்றா இந்த இடத்துல. நாம் பாபம் பண்ணியிருக்கோம், பரமாத்மா நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டான், மகாலட்சுமி நமக்கு ஒரு புருஷகார பூதையாக இருந்து கொண்டு அவரை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் அப்படின்னு அவ சொன்னான்னா அப்போ பெருமாள் திரும்பி பார்ப்பார். அந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கட்டாட்சமானது இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாள். இதுல மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல இப்போ சாஸ்திரார்த்தங்கள் அதுலயும் இருக்கு. இப்போ பிரம்ம வித்தியில உலக விஷயத்துல வைராக்கியம் ஏற்பட்டு லௌகிக விஷய சுகங்கள்ல வைராக்கியம் ஏற்பட்டு நாம் பிரம்ம வித்தியை தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறோம். இப்போ வெறுப்பு ஏற்படணும், துவர்ப்பு ஏற்படணும், சாமானிய சாஸ்திரங்களை படித்தால் நமக்கு நல்ல கதியானது ஏற்படாது என்பதால் அவற்றிடத்திலே நாம் ஈடுபாடு கொள்ளாமல் பிரம்ம வித்தியை அறிந்து கொள்வதிலே நமக்கு ஈடுபாடானது ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்றது முதல் சூத்திரம். அத அப்படின்னா கர்ம விசாரத்திற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். துவைத்த மதத்தினுடைய ஆச்சாரியன் ஆனந்த தீர்த்தர்னு சொல்லியிருக்கார். அத அப்படின்னா மங்களம்னு அர்த்தம் சொல்றார். அத்வைதிகளை நமக்கும் அத என்ன பிறகுன்னு தான் அர்த்தம். அதனால லௌகிக விஷய சுகங்கள்ல எப்படி வெறுப்பு ஏற்பட வேண்டும், எம்பெருமான் விஷயத்தில் எப்படியான ஒரு திருஷ்ணை ஆசை ஏற்பட வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இதோட இந்த பாசுரத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.